பரற்ற ஆராய்ச்சியினால் என்ன பயன்? இறைவனுக்காக மனஹேக்கம் கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் ஆராய்ச்சி எல்லாம் ஆண்மகன் போல் வீட்டின் வரவேற்பறை வரைதான் போக முடியும், ஆனால் பக்தி பெண்ணை போல் அந்த புறம் வரை போக முடியும். ஏதாவது ஒரு பாவனையை கை கொள்ள வேண்டும், அப்போதுதான் இறை அனுபூதி கிடைக்கும். சனகர் முதலிய முனிவர்கள் சாந்த பாவனையில் இருந்தார்கள், அனுமார் சேவக பாவனையை கை கொண்டிருந்தார். ஸ்ரீராமர், சுதாமர் மற்றும் கோகுலத்து இடையர்கள் எல்லாம் தோழமை பாவனையில் இருந்தனர். யசோதையிடம் வாத்சல்ய பாவனை, அதாவது இறைவனை குழந்தையாக கருதுவது. ராதையிடம் மதுர பாவனை. எம்பெருமானே, நீ எஜமான், நான் சேவகன், இதுதான் சேவக பாவனை. சாதகர்களுக்கு இது மிகவும் நல்லது.